சுகம் இது நான் சுவைத்து ரசிப்பது தேன் பழம் பழம் இது என் பசியை வளர்ப்பது சுகம் சுகம் இது நான் சுவைத்து ரசிப்பது தேன் பழம் பழம் இது என் பசியை வளர்ப்பது உன்னால் கண்டே நன்னாள் கண்ணே உன்னால் கண்டேன் பொன்னாள் மழை தட்டு மேகங்கள் குடையொன்று போட மங்கை பொன் மஞ்சள் கூலம் போடு குளி கொண்ட பூந்தெண்கள் வாழ்த்து பாட துணை வந்தது இடம் தந்தது சுகம் கொண்டு ஆட சுகம் சுகம் இது நாம் சுவைத்து ரசிப்பது தேன் பழம் பழம் இது என் பசியை வளர்ப்பது கண்ணா உன்னால் கண்டே நன்னாள் கண்ணே உன்னால் கண்டே உன்னாள் பள்ளியில் விளையாடு கண்ணே கனவினை கண்டது கை வந்த கைகளில் ஆடட்டும் காவிய பெண்ணே மதன் அம்புகள் பதம் பார்த்தன இதமாக சுகம் சுகம் இது நான் சுவைத்து ரசிப்பது தேன் பழம் பழம் இது என் பசியை வளர்ப்பது கண்ணா உன்னால் கண்டே நன்னாள் கண்ணே